அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் எதுவோ அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள் மலையோரத்தில் சிறு தூரல்கள் இளவே நிற்காலம் ஆரம்பம். சிரித்தது அந்த நிலவு, அதுதான் எதுவோ அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ மழைக்காலத்தில் நிழல் மேகங்கள் மலையோரத்தில் சிறு தூரல்கள் இளவே நிற்காலம் ஆரம்பம். அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ. அஞ்சாடை சொல்ல பனி தூங்கும் ரோஜாவே, ஒரு நாள் திருநாள் இதுதான் வரவோ. அழகாக சிரித்தது அந்த நிலவு, அதுதான் இதுவோ அனலாக கொதித்தது இந்த மனது, இதுதான் வயதோ. அனலாக கொதித்தது இந்த மனது.